శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే వెగుళభూషణ మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవతే బాహ్యగారాయ మహాదేశికాయ నమః శ్రీతరంగ వహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్ బంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి. నమస్సదసే, நேற்றைய பரியந்தம் சுவாமி தேசிகனுடைய அமுத மொழியான தயா சதகம் என்ற கிரந்தத்திலே இரண்டு பாசுரங்கள் சேவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிட்டியது. இன்றைய தினம் அந்த மூன்றாவது பாசுரம் அவதாரமாக வேண்டும். கீழ்ப்பாசுரங்களிலே அவர் தன்னுடைய கிரந்தத்தின் மூலமாக சீனிவாசனுடைய தயை எப்படி இருந்ததுன்னு சொல்லி தீர்த்த பகுளாம் விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் சீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தாலே ஆச்சாரிய பரம்பரையை நமக்கு காட்டி கொடுத்து அநேக மதகுகள் வழியாக ஆச்சாரிய என்று சொல்லப்பட்ட மதகுகள் வழியாக சீனிவாசனுடைய தயையானது கிடைச்சது. அந்த மதகை எண்ணப்பட்ட துறை வழியாக நாம் அனுசந்தானம் பண்ணும்போது நமக்கு சுகிருதம் மட்டுமே மிஞ்சும், துஷ்கிருதம் இல்லை என்று அருளி செய்தார்கள். இன்றைய தினமான பாசுரமானது மூன்றாவது பாசுரம். இன்னைக்கு கிரின கமலாவாச காருண்யை காந்தினோபஜே தத்தேயத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதாம். காருண்யை கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே அப்படின்ட்டார். பஜிக்கிறேன், அதாவது வேண்டுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் எப்படினு அர்த்தம் பண்ணிக்கலாம். முதல்ல எடுத்து கிருதினகான்னு ஒரு பதம் எடுத்துருக்க தேசிகன். கிருதினகா என்னன்னா என்ன சுவாமி அர்த்தம்னா, ஒரு செயலை செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள், அதாவது கிருத கிருத்தியகான்னு சுவாமி தேசிகன் சிவந்த ரகசத்திரிய சாரத்தை எடுத்திருக்க. என்ன கிருதகிருத்தியம்னா, ஒரு சீவைச்சனுடைய தர்மம் என்னன்னா அனுஷ்டானங்களை பண்ணணும், ததனந்தரம் இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும். அதுக்கு இவனுடைய அங்கங்களில ஒன்னா சேர்த்து ஆச்சாரிய திருவடியிலே பிரார்த்தனை பண்ணி இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்தில் ஒப்படைப்பது. அது பண்ணிட்டவா அந்த சரணாகதி அனுஷ்டிச்சவாக்கு கிருதகிருத்தியன்னு பேர். கிருதகிருத்தியன் செய்த வேண்டியதை சத்சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியருடைய வழிப்போக்களே சென்று செய்து முடித்தவன் நிர்பரனாய் இந்த ஆத்மாவை ரட்சிப்பது என்னுடைய பொறுப்பு இல்லை, எம்பெருமானுடைய பொறுப்பே என்று நிர்பரவன் மார்பிலே கை வைத்து உறங்குவன் போலே நிம்மதியா பெருமூச்சோட தூங்கலாம் அப்படின்னு சொல்றதான் கிருதகிருத்தியகா கிருதகிருத்தியன் தேசிகன் சாய்கிறேன். செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள் செய்த வேள்வியர் வையத்தே வரரா அப்படின்றது திருவாய்மொழி பாசுரம். அதனாலே நாம் நற்கதியை அடைவதற்கு நல்வழி வகுத்தவர்கள் நம் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இல்லையா. அவளுக்கு துஷ்கிருதமே தெரியாது, சுகிருதம் மட்டும்தான் தெரியும், நல்லதை மட்டுமே போதிக்கக்கூடியவாள் நம் ஆச்சாரியர்கள். இவருடைய கிருதினகா அப்படின்னா பிரபந்தங்கள், திவ்ய சுக்திகள்னு சொல்றா, அதன் வழியாக நமக்கு போதிக்கிறார்கள். அதான் கிருதினக கமலாவாச காருண்ய காந்தினோ பஜே காருண்யை காந்தினோ பஜே. கமலா யாருகிட்ட போய் இவா வந்து அடைக்கலம்னு கேட்கறா அப்படின்னு ஒரு பிரச்சனம் பண்ணிண்டாக்க, கமலாவாச காருண்யை காந்தினஹா கமலையுடன் அரசாலும் கரிகிரி மேல் காவலனு தேசியின் வாக்கே இருக்கு. கமல மலர்மேல் செய்யாள் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. திருமாபிணில் சேரு திருமாலே அப்படின்னு எம்பெருமாடு திருமாபிணில் சேர்கின்ற திருமாலாகிய திருமகள் அதாவது சிவபதியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எப்படி அந்த திவ்ய தம்பதிகளிடத்தே அவர்களிட திருவடியிலே மாத்திரம் மகாவிஸ்வாசம், மலர்மேல் உரைகின்ற மார்பன், மங்கை உரைகின்ற மார்பன், இப்படி பிராட்டி சகிதனாய் இருக்கக்கூடியதான எம்பெருமாண்டத்திலே மட்டுமே இவருக்கு இவர்களுக்கு மகாவிஸ்வாசம். நம் ஆச்சாரியாளுக்கு பெருமாளை தவித்து பிராட்டி கிட்ட போறதில்ல, பிராட்டியை விட்டுட்டு பெருமாள்கிட்ட போறதில்ல, ரெண்டு பேரும் சேர்த்து அபுதக் சித்தமா இருக்கக்கூடியதான ஒரு வஸ்துவான பெருமாளிடத்திலே ஜகத் ரக்ஷகனிடத்திலே மாத்திரம் விஸ்வாசம் இவாளுக்கு. கமலாவாச காருண்யை காந்தினஹா அப்படின்னு சாய்கிறார். ஏன்னா சில பேர் சொல்லுவா, நானே ஆச்சாரியன், எனக்கே எல்லாம் தெரியும், நல்லா நான் வித்தைகள்லாம் காட்டுவேன்பா அப்படின்னு சொல்லுவா. அவளை நாடி இந்த ஜனங்கள் ஓடும். அழகா சொன்ன சுவாமி தேசியன், கும்பிடுவார் ஆரண்டு தேடுகின்றார், குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி, தம்புடவை உடல் குறித்து நெடிதென்கின்றார், சந்ததிக்கு தவம் பலிக்கத்தான் போகின்றார்னு சாய்ச்ச. கும்பிடுவார் ஆரண்டு என்னை வந்து செவிக்கக்கூடியவா யாரு அப்படின்ட்டு இந்த கொட்டாங்குஜி, அதாவது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத சன்னியாசிகள்லாம் இருக்காளே, அவெல்லாம் கும்பிடுவார் ஆரண்டு தேடுகின்றார், குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார். எங்களுக்கு இந்த குணம் இருக்கு, அந்த குணம் இருக்கு, என்னை நாடி வாங்கோ, எனக்கு சம்பவனை கொடுங்கோ, நான் அனுகிரகம் பண்றேன்னு வித்த ஜாலங்கள் காட்டி மாய மயக்குகளை காட்டுவார். குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார் அப்படின்னு சொல்வார். அப்புறம் பார்த்தா தமக்கென்று வீடென்று சாதிக்கின்றான்னு சொன்னார். தமக்கு இனிமேல் வீடென்று சாதிக்கின்றான்னு, அதாவது எங்களுக்கு இனிமே பெருவீடு கடைச்சி போச்சு அப்படின்னு. அப்பா எங்களுக்குன்னு இந்த சிஷ்யாலாம் கேட்பாளே, சொன்னா இப்ப கிடையாது, சந்ததிக்கு தவம் பலிக்கத்தான் போகின்றான்னு சாதிச்சார். என்னடா அது, எனக்கு வந்து பெருவீட்டு வைகுண்டத்தை வாங்கி கொடுன்னு நம்ம கேட்க, இங்க வந்தாக்க இவனுமோ இவனுக்கு வைகுண்டம் கிடைச்சிட்டு போறேன்றானே, நமக்கு ஒரு உபாயம் காட்டலையே. அப்படிப்பட்ட சாமியார்கள் தான் இந்த லோகத்துல இருக்கா, அப்படிப்பட்டவா நம்ம ஆச்சாரி புருஷாள் இல்ல, இவா பரமசிரேஷ்டாள், மனநசீலாள் இல்ல, அப்படிப்பட்டவா இவா எப்படி இருக்கான்னா, நாள்தோறும் ஏகசிந்தயனாய் குரு சடகோ பன்மாறன். சுவாமி நம்மாழ்வார் சொன்னார், பெருமாளை தவித்து வேற ஒரு புருஷார்த்தத்தை நாடாதவர் சுவாமி நம்மாழ்வார். திருப்புலவிங்குடைய அவந்து கொண்டு ஒவ்வொரு பெருமாளை மங்களாசாதனம், 36 திவ்வதேச எம்பெருமானை தான் மங்களாசாதனம் செய்து நமக்கு அற்புதமான திருவாய்மொழி என்ற அமுதத்தை அனுகிரகித்தார் சுவாமி நம்மாழ்வார். அவர் எப்படி இருந்தானான், நாள்தோறும் ஏக சிந்தையனாய் இல்லையா, விச்சின்னமே கிடையாது, அவிச்சின்னமான பக்தி அவரிடத்தை இருந்தது. ஏகாந்த பக்திர கோவிந்தே என்று சொல்லும்படியாக எப்படியும் திரு கலியன் அழகா சாச்சியர் எப்படின்னா, கலியனுடைய சிந்தையை விட்டு பெருமாள் ஒரு கணமும் பிரிய மாட்டார். அழகா சொன்னார் கலியன், சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறிவினியமைந்தா, அந்த நாளி மாலே சோலை மழகளிரே, நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நிந்த நம்பி, என் எந்தா இந்தளூராய் அடியே இருக்கிறையும் இறங்காயே அப்படின்னு. கொஞ்சம் அனுகிரகம் பண்ண மாட்டியா, ஒருபடி இறங்கிதான் வாயம்பா, ஏன்னா இறங்கணும் அப்படின்னா, உன்னை விட்டா நான் யாரையும் நினைக்கலையப்பா, என் சிந்தையை விட்டு நீ என்னும் நழுவவன் கிடையாதே, நீ அச்சுதனா இருக்கையப்பா. அதெல்லாம் சொன்ன சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறிவினிய மைந்தா, அந்த நாளி மாலே சோலை மழகளிரே, நீ எப்படிப்பட்டவன், நீ அந்தா விளக்கின் சுடரே நிறையூர் நிந்த நம்பியே, நிறையோ நிந்த நம்பியே, நீ அந்தா விளக்கின் சுடராய் ஜோதிர்மயமாய் இருக்கப்பா, நீனு தேசத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகா என்னும்படி இந்த ஆழ்வார்கள் மனசிலே வாழ் நாள்தோறும் ஏக சிந்தையனா இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வாரின் எம்பெருமான தவித்து வேறொரு புருஷார்த்தத்தை நாடி செல்லாதவர்கள். அதனாலே அவ எப்படி புருஷார்த்தத்தை நாடி செல்லாவள்னா, கமலையுடன் அரசாளும் கரிகிரி, அப்படி பிராட்டு சகிதனா இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே மட்டும் கமலாபாச காருண்ய காந்தினஹா அப்படின்னு சொன்னது. இவா எப்படி இருக்கானா, நீதான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், வேறு ஒருத்தர் அனுகிரகம் பண்ணா எங்களுக்கு பலிதமாகாது என்று நம் ஆச்சாரியாளெல்லாம் மனசிலே வாய்ந்து என்ன பண்ணான்னா, நின்னருளே நிற்பனவும் நல்லான் அருள் செய்வான் பல்லார் அருளும் பழுது. நல்லவன் பாணி, நீ தான் அனுகிரகம் பண்ணணும், வேற அனுகிரகம் பண்ணா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, பல்லார் அருளும் பழுது அப்படின்னு. வேற யாரு எனக்கு அனுகிரகம் பண்ணாலும் அது பழுதுதான் சுவாமி, அது வந்து நல்ல வஸ்து இல்லைன்னு சாய்ச்சார். அருள் முடிவது ஆழியான் பான் திருமேஷிப்பிரான் நான் முகம் திருவந்தாதியில என்னன்னா, இரண்ட கதவு நினைச்சிருந்தான் இந்த விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்றானே பிரகலாதன், ஏதோ ஒரு மால்மாயம் பண்ணிதான் இந்த விஷ்ணு வந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கான், அந்த உபாயம் என்னன்னு நான் அனுஷ்டிச்சாக்க அந்த உபாயத்தின் மூலமா எனக்கு ஒரு சக்தி கிடைக்கும், அதன் மூலமா இந்த திருமால்னு சொல்றானே நாராயணன் சொல்றானே அவனை நான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சானா இரண்டு கசுப்பு. அவனுக்கு ஒரு புத்தி கட்டவன், அவனுக்கு ஒரு விஷயம் தெரியல என்னன்னா, அருள் முடிவது ஆள் எத்தவம் செய்தாருக்கும், அருள் முடிவது ஆழியான், நீ என்ன தபஸ் பண்ணாலும் உனக்கு தபஸை பலிதமாக செய்வது அந்த ஆழியான் ஆகிய பரமனுடைய அனுகிரகத்தாலே மட்டுமே கிடைக்குமே தவிர வேறு ஒரு புருஷார்த்தத்தாலே அது கிடைக்காது என்பது அந்த ஹிரண்ய கசிப்புக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் அவன் வீழ்ந்து போயிட்டான். அதாவது அருள் முடிவது ஆழியான்பால், ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையன்னு சொன்னேன் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில. அப்பேற்பட்டதான கமலாபாச காருண்ய காந்திரகா, அப்பேற்பட்டவனுடைய அனுகிரகமானது, அந்த அனுகிரகத்தை பிரார்த்தித்து நிற்கிறார்கள் இந்த ஆச்சாரிய சிரேஷ்டர்கள். அருள் நினைந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனேன்னு சாய்ச்சர் குலசேகர் ஆழ்வாறு பெருமாள் திருமொழியிலே. அருள் நினைந்தே அழுங்குழவி, ஒரு அனுகிரகத்தின்மாக அழுகின்ற குழந்தையைப் போலே நான் இருந்தேன் அப்பான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எதன் மூலமா அழுதான்னா, தத்தேய சூக்தி சூக்தி ரூபேன, அவளுடைய திவ்ய சூக்தியின் மூலமாக அவ அழறா சுவாமி அப்படின்னா, ரொம்ப அழகா சாத்திய சுவாமி தேசிகன் திவ்ய சூக்தியின் மூலமாக அவ வந்து பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்றா. அதாவது சூக்தி ரூபேன, அவ பண்ண கிரந்தங்கள்னு அர்த்தமா இருந்தத்துல ஆழ்வாருடைய வாக்கு சத்திய வாக்கு. ஏன்னா வேதசாரத்தை தான் அவ கொடுத்தா, ரிஷிகள் மாதிரி ஆழ்வாராதிகள் வந்து அந்த பிரபந்தத்தை கண்டு நமக்கு சொல்ல, ரிஷிகள்லாம் வேத மந்திரத்தை கண்ணால் கண்டு மந்திர திரஷ்டான்னு சொல்லுவாள், கண்ணால் கண்டு நமக்கு இதுதான் வேதம்னு காட்டி கொடுத்தவா இல்லையா, அவ சொல்றதுதான் நமக்கு வேதம். அத மாதிரி வேத பாகங்களை கண்டு அனுகிரகிச்சுவா நமக்கு. மயர் வர மதுரம் வருளப்பட்டு ஆழ்வார்களும் அப்படியேதான் வேதம் தமிழ் செய்த மாறுன்னு நம்மாழ்வாரை சொல்றோம். வேதத்தினுடைய சாரத்தை நம்மால் அறிய முடியாது, அதற்கு தேடி உண்டாத ஞானம் நமக்கு இப்போ இல்லை. அதனாலே ஆழ்வார அவதாரம் பண்ணி அந்த வேத சாரத்தை, சதுர்வேத சாரத்தை முன்னுரைத்த திருவிருத்தம் நூறு பாட்டும், உரையல் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும், ருக்வேதத்துக்கு நூறு பாட்டு, கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு ஏழு பாசரமான திருவாசிரியம், அப்புறம் என்ன சொன்னார்னா, முன்னுரத்த திருவிருத்தம் நூறு பாட்டும், உரையல் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதியாக அதர்வன வேதம் 87 பாசுரங்கள், பின் உரைத்ததோ திருவாய்மொழி 1102 பாட்டும் சொல்லி சுவாமி தேசிகன் ஒரு எண்ணிக்கை சொல்றார் நம்மாழ்வார் கிரந்தத்துக்கு. அப்படி சதுர்வேத சாரத்தை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணவர் சுவாமி நம்மாழ்வார். மயர்வரம் அதிர்நலம் அருளப்பெற்ற ஆழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறனாயிருந்து தன் கிரந்தத்தின் மூலமாக உபாய உபேயம் பெருமாளுடைய முதல் இரண்டு பத்தாலே உபாய உபயத்தை சொல்லி, மூணாவது பத்திலே பெம்பெருமான திவ்யமங்க விக்கிரகத்தை தான் மங்களாசாசனம் பண்ணி, நான்காவது பத்திலே லோக ஐஸ்வர்யம் அனைத்தும் அனித்யங்கள்னு சொல்லி, ஒன்றும் தேவம் பதிகத்திலே இந்த பெருமாளை மட்டும் திருக்குரு நகரானை நாடுவதுதான் உச்சிதம், ஜீவாத்மாக்கு உச்சிதம் சொல்லி பகவத் விஷயத்தை முடிக்கிறாங்க. அதனாலே இவன் மனசுக்கு வந்ததையோ தோன்றியது எல்லோரும் சொல்லல, எது நமக்கு வேணுமோ அதை மட்டும் அனுகிரகம் பண்ண, அதுதான் ரொம்ப அங்க நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயமா அந்த இடத்துல இருக்கு. இந்த ஜீவாத்மாவுக்கு, ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவனம் பண்ணுவதற்கு எது வேணுமோ அதை மட்டும் வேந்திய வேதங்களோடு விரைந்து கிழறுத்தான் சொன்ன ரீதியிலே ஆழ்வார்கள் நமக்கு மரநிலம், அதாவது என்னதெல்லாம் தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேனு சொன்ன சுவாமி தேசிகன். அதனால ரொம்ப கண்ணால பார்த்து மந்திரத்தை கண்ணால பார்த்து கொடுத்தா ரிஷிகள், அதை போல இந்த நம்மாழ்வாரும் இந்த திருவாய்மொழியை கண்ணால பார்த்துதான் நமக்கு அனுகிரகம் பண்ணர் என்பதான சுவாமி தேசிகன் வாக்கு இருக்கு. கரெக்ட், பாதுகாசகத்திலே முதல் தசகத்திலேயே சாய்கிறார் இந்த கிளவர். என்னன்னா, வர்ணோஸ்மை வகல சுமனோ வாசனாமுத்பகந்தி ஆம்நாயானாம் பெகுதிம் அபராம் சங்கீதாம் திருஷ்டவந்தம் சங்கீதாம் திருஷ்டவந்தம். கண்ணால பார்த்து திருவாயுமையை சொல்றேன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதனால இவா தனக்கு வாயில என்னென்ன வார்த்தை வந்தோ அதுவே வேதமா வரல, நமக்கு என்ன வேண்டியோ அதை சொல்லி அதை வேதமாக்கிட்டாவா. அதனாலே இந்த தத்தே எத் சூக்தி ரூபேன, சூக்தியின் மூலமாக நமக்கு பரமானுகிரகம் பண்ணவான் நம் ஆச்சாரிய சேஷ்டான் அருவார் கோட்டிகள் அது எப்படி இருக்குன்னா திரிவேதி சர்வயோக்யதாம் அப்படின்னு மூன்று வேதங்களுடைய சாரம் தவிடோபர தாத்பர ரத்னாவளி தவிடோபர சாரம் என்று சுவாமி தேசிகன் இந்த திருவாய்மொழி அமுதத்தை நமக்கு சம்ஸ்கிருத ரூபமாகவும் கொடுத்து சம்ஸ்கிருதத்துல ரொம்ப புலமை உள்ளவா பிரவேசம் உள்ளவா சேமிச்சாக்க அந்த ஒரு நூறு பாசத்தினுடைய அர்த்தத்தையும் சுருக்கி ரத்ன சுருக்கமாக 25 ஸ்லோகங்களாகவும் 125 ஸ்லோகங்களாக நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். அப்படி இந்த மூன்று வேதங்களும் சாரமா கொடுத்திருக்கா நமக்கு, அதுதான் இதுக்கு வந்து இந்த உஜ்ஜீவிக்கத்துக்கு வழின்னு சொன்னான். சரி, இந்த மொத்த விஷயம் சொன்ன கிருத்தினகா கமலாவாச காருண்யை காந்தினகா காந்தினோபஜே தத்தே யத் சூக்தி ரூபேன திரிவேதி சர்வயோக்யதாம்னு சொன்னீரே சுவாமி. அப்போ இந்த விஷயத்தை அபௌருஷயமான விஷயத்தை திவ்ய பிரபந்த ரூபமா கொடுத்திருக்கா, இதை சேவிக்கிறது யாரு, அதாவது இதுக்கு நியமம் இருக்கா, ஒரு நியத்தி இருக்கா, இன்னாரிணையாறு எண்ணுவார் இல்லைமார் யாருனா செவிக்க புருஷார்த்தத்தை அடையலாமா, ஏதாவது வேதம் வேதத்துக்கு உண்டான நியமம் இது இருக்கா, பாஷ்யாதிகளுக்கு உண்டான நியமம் இருக்கான்னு கேட்டாக்கா அதான் சொன்னார் சர்வயோ திரிவேதி சர்வயோக்யதாம் அப்படின்னு சொன்னார். சர்வயோக்யதாம், சர்வயோக்கியதம்னா யாருனா இந்த தமிழ் பிரபந்தத்தை சேவிச்சு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க முடியும் என்பதானது சத்சம்பிரதாயமாக இருந்திருக்கு. எல்லோரும் சொல்லி ஒரு ஸ்வரம் இருக்கா இதுக்கு கடையா சாமி, பதத்தை இப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் வேதங்கள் இருக்கா, அது இல்லை சாமி. வேற ஏதாவது ஜாதி நியமங்க கூட கிடையாது சுவாமி. இதுல எம்பெருமானுடைய சிருஷ்டியில எல்லாரும் உசந்த சிருஷ்டி தான். இதுல வந்து ஆச்சார சம்பந்தம் கிடைச்சதுன்னா வேதாத்தியனம் பண்ணா அவளுக்கு ஆச்சார சம்பந்தத்தால வைகுண்டம் போறான். ஆனா எம்பெருமான திருவுள்ளமான எல்லோரும் வைகுண்டம் வந்து சேர வேண்டும். ஆனா ஒண்ணு ஒரு பாகவத பிரச்சாரமும் அந்நிய தேவதையை அண்டாதவனுக்கு மட்டுமே வைகுண்டம்னு பெருமாள் எழுதி வச்சுட்டார் இல்லையா. அதனாலே பரதேவதா பாரமாத்திகாரம் சொல்லி சுவாமி தேசிகன் சாதிச்சது இதர தேவதைகளை நாடாதீங்கோ, எம்பெருமான் அடியாகளை மட்டும் சேவிங்கோ, இதர தேவதையை சேவிக்காதுங்கோ, எவனொருவன் விஷ்ணுதாசனும் அவனை சேவிக்கணும் அவதாதான் அவனுதான் எனக்கு ரொம்ப பிரீத்தின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனே சாய்க்கிறார். அப்படி வேறு தெய்வத்தையின் ஆடாதையும் எம்பெருமானை மட்டுமே நான் ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அவ ஆச்சாரியாள் வந்து உபதேசம் பண்றா. அப்போ அவ பெருமாளை தெரிஞ்சுண்டா இந்த வேதபாகம் கஷ்டமா இருக்கு, ஸ்ரீபாஷ்யாதிகள் எல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு, சாஸ்திர பிரவேசம் இல்லனா அந்த கிரந்தத்தை நாம் அனுசந்தானம் பண்ண முடியா என்பவாளுக்கு திருவாய்மொழியாக கிரந்தம் பரம அமுதமாய் அந்த சாஸ்திரங்கள்லாம் எதை சொல்றதோ அதுதான் திருவாய்மொழியும் ஆழ்வார் திவ்யசூக்திகளும் பெருமாளுடைய குணாதிசயங்கள் அவதாரத்திலே அவன் செய்த சேஷ்டிதங்கள் மேலும் இத்தியாதி இத்தியாதி விஷயங்களை தமிழ் பிரபந்தமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுக்கு என்னன்னா ஸ்வரத்தோ காத்தாலையோ சாயந்தரமோ நீ எப்ப ஃப்ரீயோ அப்ப சொல்லலாம். அப்படி ஆயிடுத்து வேதத்துக்கு நியமம் அஷ்டமி ஆச்சு சதுர்தசி சொல்லக்கூடாது, அமாவாசை பிரதம பௌர்ணமி பிரதம சொல்லக்கூடாது, பிரதோஷம் சொல்லக்கூடாது, இத்தியாதி நியமங்கள் எல்லாம் வேதத்துக்கு இருக்கு, இதர கிரந்தங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த ஆழ்வாருடைய அமுத மொழிக்கு என்ன சாமி நியமம்னா சதா பஷ்யந்தி சூரேகா சொன்னால எப்ப பார்த்தாலும் நீ சொல்லிட்டுக்கலாம். எப்படி தேவாதி தேவர்கள்லாம் வைகுண்டத்துல பெருமாளை எப்ப பார்த்தாலும் சேவிச்சுன்னு இருக்கோ அதை போல இந்த கிரந்தம் வாயிலாக அந்த ஆழ்வாராதிகள் பண்ண தமிழ் பிரபந்தங்களின் வாயிலாக எம்பெருமானை நாம் சேவித்து தொழுது வாயால் வாயினால் பாடி நமோ நாரணாவென்றும் அத்தகத்திடை கைகளை கூப்பி என்று பெய்யாழ்வார் சாதித்தது போலே அந்த கமலாவாசன் கமலாவாச கருண்யை காந்தினகா பஜே அந்த கமலாவாசரை இந்த ஆழ்வாருடைய யட்சூக்தி ரூபேன மூன்று வேதத்துடைய சாரமான யட்சூக்தி ரூபேன கிருத்தினகா ஆழ்வார்கள் செய்த கிருத்தியாலே கமலாவாசனாகிய காருண்ய காந்தியை நாம் வந்து பஜே எப்பொழுதும் வதிக்க வேண்டும், எப்பொழுதும் துதிக்க வேண்டும், எப்பொழுதும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை இந்த கிருதினகா கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தேய சூக்தி ரூபேன திரிவேதி சர்வயோக்கியதாம் என்கிற பதத்தாலே சுவாமி தேசிகன் இங்க அழகா அனுகிரகம் பண்ற நமக்கு. எப்படின்னு கேட்டாக்கா, எப்படி வந்து அதிகாரிணியம் எல்லாம் இருக்கு, யாருனா சேர்க்கலாம். இந்த விஷயம் எப்படி நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னா, மேகங்கள் எப்படி சமுத்திர ஜலத்தை தன்னுள்ளே வாங்கி ஒரு மழையாக பெய்து லோகத்துக்கு க்ஷேமத்தை விளைவிக்கிறதோ, அதை போலே ஆழ்வாராதிகள் எல்லாரும் இந்தாங்களே மேகங்களாக இருந்து சமுத்திரமாகிய அந்த வேதத்துடைய விஷய கருகத்தை தன் உள்ளே வாங்கி பிரபந்தம் என்ற மழையாலே நமக்கு பொழிந்து எம்பெருமான் இவ்வளவுதாம்பா கைக்குள் அடங்கினவன் உள்ளங்கை நெல்லிக்கினான் எம்பெருமான் ஒரு க்ஷணத்தை கோவிந்தானு கூட்டா ஓடி வரக்கூடிய ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் அந்த ஆணை கூப்பிடும் போது வைகுண்டத்திலே வந்த பெருமாள் இவன்தான்னு காட்டி கொடுக்கக்கூடியதான கிரந்தங்களானது ஆழ்வார் அதில் திவ்ய சூக்திகள் நமக்கு சீவாஷ்ய கிரந்தங்கள்லாம் சொல்லியிருக்கா நமக்கு. இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாயத்தை மூணாவது பாசுரத்தை சொன்னார். திவ்வேதயா ஜலனிதோ திவிஷன் நியந்து தீர்த்தம் நிதர்சித பதகத்து ஜகன் நிஷேவியம் அதாவது இந்த தேவநாதனுடைய தயையான கடல் ரொம்ப திவ்யமாயிருக்கு. இதுல எப்படி இறங்குவதுன்னா, ஆழ்வாராதிகள் எல்லாரும் தான் நமக்கு துறையா இருக்கா. அப்பேற்பட்டதான வேதத்துக்கு ஒப்பா அவருடைய வாக்கின் மூலமா நாம் அந்த கவிகளுடைய வாக்கின் மூலமா இருக்கலாம். அந்த வால்மீகி பகவான் ஆகியவர் நமக்கு ஸ்ரீமத் ராமாயணம் என்ற விஷயத்தை கொடுத்தார். ராமாவதாரத்தின் போதே நமக்கு வந்து வேதமே ராவணாக வேதமே ராமாயணமா வந்தது. ராமாயணம் வால்மீகி எழுதினர். இவர் அவதாரம் பண்ணும்போது வேதம்னா ராமாயணமா வந்ததுன்னு பெரியவாள் நிர்வாகம் பண்றார். அதை போலே இந்த வேதமே நமக்கு வந்து ஆழ்வார் திவ்ய சுக்தியா வந்தது என்பது பெரியோருடைய வாக்கு. கவிகளா இருந்துட்டாவா, அதனாலே இப்படி எப்படி சொல்லணும்னா, அருள் மிகத்து ஒரு வடிவாய் கச்சிதன்னில் என்ற ரீதியிலே முதலாழ்வார் மூணு பேரும் அவதாரம் பண்ணி திருமை சிப்பிரான் சுவாமி நம்மாழ்வார் என்ற ரீதியிலே முதற்கவியார் என்ற ரீதியிலே வரிசை கிரமமாக கடைக்குட்டி ஆழ்வாரான கலியன் பரியந்தம் என்று ததானந்திரம் ஸ்ரீமன் நாதமணிகள் மூலமாக சச்சம்பிரதாயத்துக்கு அந்த நாலாயிரத்தை யோக தசையிலே அனுகிரகம் பண்ணி அப்புறம் நமக்கு வந்து ஸ்ரீமத் ஆளவந்தார் பகவத் பாஷிகார சுவாமி தேசிகனாக கொடுத்து பின்பு மேலும் மேலும் ஆச்சார சந்ததியை ஒரு நதி போலே ஒரு பிரவாகம் போலே இன்றளவும் பெருக்கெடுத்து கொடுக்கிறான்னா அது சீனிவாசனுடைய தயை என்ற குணத்தாலே வந்தது. அதனால் சொன்னார், கிருதினகா கமலாவாச காருண்யை காந்திரோபஜே தத்தே யத் சூக்தி ரூபேன திரிவேதி சர்வயோக்கியதாம் சொல்லிட்டு அந்த ஆழ்வாராதிகளையும் அவர்கள் செய்த கிருதிகளையும் இந்த சுவாமி தேசிகன் நமஸ்காரம் பண்ணி மேலும் அடுத்த விஷயத்தை அடுத்த பாத்திரத்தில் சாய்க்க போறார். கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹா.